Ali. Niya, niya, yaradi. Yeda manadu, kadali. Pongugindra pođudu, mugavariyai. Vandu en, ullangayil eđudu. Yenge, yenge, kadali. Niya, niya, yaradi. சொல்லுகிறேன். உங்களுக்கு எத்தனை வாத்தியம் வாசிக்க தெரியும்? நான் வாசிக்காத வாத்தியம் நீ ஒருத்திதான் அன்பே. என்னோடு பாடுவீர்களா? சொல்லாதே அப்படி. சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேர்வோமா என்று சொல்லு.